ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಶಿವಾಯ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಕೈಲೈನಾಥನಿ ಲಿಂಗ ರೂಪನಿ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ನಮ ಶಿವಾಯ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಕರುಣಾಕರಣಿ ಗಂಗಾಧರಣಿ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಅಂಬಿನ್ ಒಳಿಯೇ ನಮ ಶಿವಾಯ ಅರುಳಿನ್ ವಡಿವೇ ನಮ ಶಿವಾಯ ಎಂಗುಂ ನಿರೈಂದಾಯ್ ಎಂ ಕುರೆ ತೀರ್ಪಾಯ್ ನಮ ಶಿವಾ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರ ಹರ ಶಂಕರ ಜಯ ಜಯ ಶಂಕರ ನಮ ಶಿವಾಯ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಕೈಲೈನಾಥನಿ ಲಿಂಗ ರೂಪನಿ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಓಂ ನಮ ಶಿವಾಯ ಜ್ಯೋತಿರ್ಲಿಂಗನಿ சோமநாதனே ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நாகேஸ்வரனே ஞானேஸ்வரனே ஓம் நம சிவாய தாயுமாணவ தருமநாயக நீலகண்டனே நீதிக்காவல நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய கைலைநாதனே லிங்கரூபனே ஓம் நம சிவாய வாழ்வு ஆராதிக்கும் சிவனை ஓம் நம சிவாய. சிவனுக்கு உகந்தது நல்ல சிவராத்திரி அது, சிறப்புகள் வாழ்வினுக்கு தரும் ராத்திரி. சிவனுக்கு உகந்தது நல்ல சிவராத்திரி அது, சிறப்புகள் வாழ்வினுக்கு தரும் ராத்திரி. மாசியில் அருள் கொடுக்க வரும் ராத்திரி, மாசியில் அருள் கொடுக்க வரும் ராத்திரி. மங்களமாய் வாழ வைக்கும் திரு ராத்திரி, சிவனுக்கு உகந்தது நல்ல சிவராத்திரி அது, சிறப்புகள் வாழ்வினுக்கு தரும் ராத்திரி. சிவனுக்கு உகந்தது நல்ல சிவராத்திரி அது, சிறப்புகள் வாழ்வினுக்கு தரும் ராத்திரி. சிவனுக்கு உகந்தது நல்ல சிவராத்திரி அது, சிறப்புகள் வாழ்வினுக்கு தரும் ராத்திரி. சிவனுக்கு உகந்தது நல்ல சிவராத்திரி அது, சிறப்புகள் வாழ்வினுக்கு தரும் ராத்திரி. சிவனுக்கு உகந்தது நல்ல சிவராத்திரி அது சிறப்புகள் வாழ்வினுக்கு தரும் ராத்திரே, மாசியில் அருள் கொடுக்க வரும் ராத்திரே, மாசியில் அருள் கொடுக்க வரும் ராத்திரே, நம்மை மங்களமாய் வாழ வைக்கும் திரு ராத்திரே. சிவனுக்கு உகந்தது நல்ல சிவராத்திரி அது சிறப்புகள் வாழ்வினுக்கு தரும் ராத்திரி. அதிகையில் நின்றவனே திசையட்டும் தொழுதிடவே தீவினை மாய்ப்பவனே திசையட்டும் தொழுதிடவே தீவினை மாய்ப்பவனே சிவனை போற்றி சேவடி போற்றி செஞ்சடையோனே நின்றாள் போற்றி ஐந்தெழுத்து மந்திரத்தில் அருள் தரும் ஈசனே ஐந்தெழுத்து மங்கையர்கள் போற்றிடும் மகாசக்தி ஈசனே உன் மலர் பாதம் அபிராமி நாதனே ஆலயம் வந்தோமே. சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் ஆலிங்க குருவாமி அகலாத வடிவமை பாதம் பணிந்தோமே. சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் சதாசிவம் சரணம் தரணும் தரணும் தரணும் திருவருளை தரணும் ஆனந்த புத்தனை அபிராமிநாதனை ஆலயம் வந்தோமே. சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் சரணம் அருணமலை ஆண்டவனே ஓம் சிவாயவோ அடியவரை காப்பவனே ஓம் சிவாயவோ கருணை மழை பொழிபவனே ஓம் சிவாயவோ கைலாயநாதனே ஓம் சிவாயவோ ஒளியாக வந்தவனே உலகுக்கு உயிர் தந்தாய் அழியாத பரம்பொருளே ஆனந்தம் தருபவனே அருணமலை ஆண்டவனே ஓம் சிவாயவோ அடியவரை காப்பவனே ஓம் சிவாயவோ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் கேட்டதெல்லாம் தருபவனே ஓம் சிவாயவோ கீர்த்திகளின் நாயகரே ஓம் சிவாயவோ பாட்டெடுத்து பாடுகிறேன் ஓம் சிவாயவோ பக்க துணை இருப்பவனே ஓம் சிவாயவோ நாயகனே நாகத்தின் மேலாடும் நெஞ்சார அழைக்கின்றேன் நிழலாக வருபவனே அருணமலை ஆண்டவனே ஓம் சிவாயவோ அடியவரை காப்பவனே ஓம் சிவாயவோ ஜலகண்ட ஈஸ்வரனே ஓம் சிவாயவோ ஜகமாளும் காவலனே ஓம் சிவாயவோ நம்பிக்கை தருபவனே ஓம் சிவாயவோ நாடி வந்தோம் முன்னருளை ஓம் சிவாயவோ சிதம்பரத்தில் நடம் புரிந்த சிவகாமி நாதனே இதயத்தில் குடிக்கொண்ட என் தெய்வம் நீதானே அருணமலை ஆண்டவனே ஓம் சிவாயவோ அடியவரை காப்பவனே ஓம் சிவாயவோ శివ శివ ఓం, ఓం శివ శివ ఓం శివ శివ ఓం శివ శివ ఓం. கார்த்திகையில் ஒளி கொடுக்கும் ஓம் சிவாயவோம், காசியிலே கதி அளிக்கும் ஓம் சிவாயவோம், போற்றிடுவேன் முறை என்றும் ஓம் சிவாயவோம், பொன்னொளிரும் மேனியனே ஓம் சிவாயவோம், தாயாக இருப்பவனே தர வேண்டும் உன் கருணை, வாயார பாடுகிறேன் வந்தவினை தீர்ப்பவனே, அருணமலை ஆண்டவனே ஓம் சிவாயவோ, அடியவரை காப்பவனே ஓம் சிவாயவோ, ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம், பஞ்சபூத வடிவானாய் ஓம் சிவாயவோம், பணிந்திடுவேன் உன் பாதம் ஓம் சிவாயவோம், அஞ்சும் நிலை போக்கிடுவாய் ஓம் சிவாயவோம், அருணாச்சல ஈஸ்வரா ஓம் சிவாயவோ, திசையிட்டும் இருப்பவனே ஆதாரம் நீதானே, அனலாக நின்றவனே அருணமலை ஆண்டவனே ஓம் சிவாயவோம், அடியவரை காப்பவனே ஓம் சிவாயவோ, சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம், கங்கை கொண்ட நாயகனே ஓம் சிவாயவோம், கர்மவினை தீர்ப்பவனே ஓம் சிவாயவோம், மங்கை ஒரு பாகமான ஓம் சிவாயவோம், மண இருளை நீக்கிடுவாய் ஓம் சிவாயவோம், ஆதியில்ல அர்த்தநாரி வடிவான கந்தனிடம் பொருள் கேட்ட, காத்திடுவாய் எங்களை நீ அருணமலை ஆண்டவனே ஓம் சிவாயவோ, அடியவரை காப்பவனே ஓம் சிவாயவோ, சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம், அறுபத்து மூவர் போற்றும் ஓம் சிவாயவோ, அடியவரின் மனம் வாழும் ஓம் சிவாயவோ, முடிவற்று இருப்பவரே ஓம் சிவாயவோ, முப்புறங்கள் எரித்தவரே ஓம் சிவாயவோ, யார் வந்து கேட்டாலும் வரம் தந்து அருள் செய்யும் சீர்பற்று நான் வாழ, செய்திடுவாய் நீ கருணை அருணமலை ஆண்டவனே ஓம் சிவாயவோ, அடியவரை காப்பவனே ஓம். ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம். வடிவாயிருப்பவனே ஓம் சிவாயவோம், மேன்மைகளை தருபவனே ஓம் சிவாயவோம், மெய்ஞான விளக்கேற்றும் ஓம் சிவாயவோம், மாமல்ல ஈஸ்வரனே ஓம் சிவாயவோம், கருவறையில் உயிர் கொடுக்கும் கண் திறந்து பார்க்க வைக்கும் பெருமையெல்லாம் உன் அருளே, பெரியவனே வணங்குகிறேன் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம் சிவ சிவ ஓம்.